அழகி இருக்கிறாள் அவள்தான் அன்புள்ள எதிரி, கொஞ்சம் குறும்புள்ள எதிரி, எனக்கும் பிடிக்கின்ற எதிரி, எனக்குள் இருக்கின்ற எதிரி. ஜூலை மலர் பிடித்த நண்பனை அந்த நண்பன் என்று இல்லையே, காதல் வெப்பத்தை கண்ணில் ஊற்றினாய், வெட்கம் எனக்கு பிடித்த தோழி அந்த தோழி என்று அர்த்த ராத்திரி அர்த்த மாற்றினாய். யார் நீ கூறான பூவா, சேர்ந்த நாள் முதல் இதயம் என்னும் மைய பகுதியில் மைனஸ் டிகிரியில் ரத்தம் ஓடுதே. இம்சைகள் செய்தாய் அவஸ்தைகள் தந்தாய். ஜூலை மலர்களே, உங்கள் எதிரியாய் ஒரு அழகி இருக்கிறாய். அன்புள்ள எதிரி, கொஞ்சம் குறும்புள்ள எதிரி, எனக்கும் பிடிக்கின்ற எதிரி, எனக்குள் இருக்கின்ற எதிரி.